சரி சரி சரி கம பதனி சரி மப்ப மப்ப மப்ப தனி தனி தப்பம்மா தண்ணி அடிச்சா தப்பாமா திட்டாமா கோப்பாமா ஏமா சரி சரி சரி கம பதனி சரி மப்ப மப்ப மப்ப தனி தனி தப்பம்மா தண்ணி அடிச்சா தப்பாமா திட்டாமா கோப்பாமா ஆமா மனசே ஏ மனசே ஏ உயிரே ஏ உயிரே கட கடையா தேடுறண்டி கையில பாட்டிலும் மட்டலடி கையில பாட்டிலும் மட்டலடி ஒரு கட்டிங்க கண்ணுல காட்டலடி மனசே ஏ மனசே ஏ உசுரே ஏ உசுரே கட கடையா தேடுறண்டி கையில பாட்டிலும் மட்டலடி கையில பாட்டிலும் மட்டலடி ஒரு கட்டிங்க கண்ணுல கட்டலடி ஏ ஒப்பந்த காசு மாக்கு ஏ ஒப்பந்த காசு மாக்கு ஏ ஒப்பந்த காசு மாக்கு ஏ ஒப்பந்த காசு மாக்கு ஏ டோன்ட் க்ளோஸ் தட் டாஸ் மாக்குமா அட்லீஸ்ட் ஒப்பந்த பேக் டோர் ஏக்கு தோ தின்னு சாரு சாரு சுத்து போட்டு புடிச்சுட்டாண்டா சூப்பரான பிகரதா பேச கொஞ்சம் காட்டுமா பரீட்சைக்கு போவாமலே ஐடுறா பாசுமா ஐடெக்ஸ் மையா போட்டு அவ மனச மாத்திட்டு ஐநாக்ஸ் தட்டர் இல்ல படத்தை ஓட்டிட்டு தமிழா காத்தாடி அவனத்துல பறக்குறேன் டைமுமா.